ಶ್ರಿಯಃ ಪರಿಬೃಢೇ ತ್ವಯೀಶ್ರಿತ ಜನಸ್ಯ ಸಂರಕ್ಷಕೇ ಸದದ್ಭುತ ಗುಣೋ ದಧಾವಿತಿ ಸಮರ್ಪಿತೋಯಂ ಭರಃ ಪ್ರತಿಕ್ಷಣಮತಃ ಪರಂ ಪ್ರಥಯ ರಂಗಧಾಮಾದಿಷು ಪ್ರಭುತ್ವಮನುಪಾಧಿಕಂ ಪ್ರಥಿತಹೇತಿಭಿರ್ಹೇತಿಭಿಃ. 21ನೇ ಪದ್ಯಂ ಶ್ರೀ ಅಭೀತಿ ಸಮಂ. 20ನೇ ಪದ್ಯತ್ತಲ ಪ್ರಭೋ ಮುಕುಂದ, ಉನ್ನುಡಿಯ திருமேனியை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, நித்திய செய்திகளெல்லாம் எப்போதும் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை இப்புவியிலேயே, இந்த பூலோகத்திலேயே, இந்த பிறவியிலேயே இப்பொழுதே நாங்கள் பெறுவோம். விந்தேமகி, அவ்வாறு நீ செய்வாயாகனு பிரார்த்தனை பண்ணார். இப்போ இந்த 21வது பாக்கியத்தில் தான் எந்த ஒரு விஷயத்துக்காக சரணாகதி பண்ணாரோ அது பூர்த்தி ஆயிடுத்து. பரத்தை சமர்ப்பித்தாயிற்று உம்மிடம். அயம் பரஹா சமர்ப்பிதா. இன்னொரு பாடமும் இருக்கு, சமர்ப்பித்தோயம் ஜனகன்னு ஒரு பாடம் இருக்கு, இருந்திருக்க போல இருக்கு அல்லது இருக்க போல இருக்கு. ஆனால் பெரும்பாலும் சமர்ப்பித்தோயம் பரஹா தான் பார்க்கப்படுறது. என்ன பரம்னு சொன்னால், அவனுடைய திருமேனியை காக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு, அதனால் வரக்கூடிய அந்த பயம் அல்லது பரம். அதற்கு எப்படிப்பட்ட உள்ளிடத்தில் இந்த பரமானது சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சு முதல்ல பிராட்டியை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீயா பரிபிரடேனு, திருமகள் கேள்வனான உன்னிடத்தில் தொயி. மேலும் நீயும் சுவாபாவிகமா ஸ்ருத ஜனச சம்ரக்ஷகன், உன்னை ஆசிரியத்தவர்களை காப்பாற்றுபவன், நன்றாக காப்பாற்றுபவன். அதற்கு மேல பிராட்டி சுவாபாவிகமான உன்னுடைய சுவாவம், அதற்கு மேல சதற்புத குணோ ததௌ, எப்படிப்பட்டவனை கேட்டா, உயர்ந்த ஆச்சரியமான குணங்கள்லாம் உடைய ஒரு சாகரம் நீ, அப்படிப்பட்ட உன்னிடத்தில். ஸோ பெருமாள் நிச்சயமா காப்பாற்றுவான்றதுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் இதெல்லாம். இனிமேல் என்ன பண்ணுன்னு கேட்டால், பிரதிக்ஷண மதப்பரம், ஒரு ஒரு க்ஷணம் இதற்கு மேலே ஸ்ரீரங்கம் போன்ற க்ஷேத்திரங்களில் உன்னுடைய ஆட்சி அது தடையில்லாமல் நன்னா சமிருத்தியாக மேன்மேலே வளரணும்னு ஒரு பிரார்த்தனையை, ப்ராப்பரான ஒரு முறையான ஒரு பிரார்த்தனையை பகவானத்தில் வைக்கிறார் நம்முடைய சுவாமி தேசிகன். பிரத்ய, பிரத்தய தான் இங்கே கிரியாபதம். பிரத்யன்ற தாத்துக்கு அதிகமாக்குதல், செழிப்பாக ஆக்குதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிரத்தய அப்படின்னு சொன்னால் செழிப்பாய், இது ஆத்தனை பதமாக இருக்குது. இது வந்துட்டு அந்த காசல் வந்துட்டுல நிச்சு பிரத்தய செழிப்பாய். எதுன்னு சொன்னால் பிரபுத்வம், பிரபுனா ராஜான்னு வச்சுக்கலாம், பிரபுத்வம்னா அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை அல்லது அவனுடைய ஆட்சி, அதை நீ வளர்ப்பாயாக. எங்கு ரங்க தாமாதிஷு, தாமன இடத்தை குறிக்கிறது. ரங்க தாமன்னு சொன்னால் ஸ்ரீரங்கம், ஆதிஷுன்னு போனதுனால சப்தமி பகுவச்சனம், ஸ்ரீரங்கம் போன்ற திவ்ய க்ஷேத்திரங்களில். எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டால் அனுபாதிகம், உபாதினா உபாதியை முன்னிட்டு ஒரு லிமிட்டிங் அட்ஜெண்ட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அனுபாதின்னு சொன்னால் எந்த ஒரு செயற்கையாக இல்லாமல் இயற்கையின் அர்த்தம். அனுபாதிகம் பிரபுத்வம், பிரபுத்வத்துக்கு இது விசேஷனம், அனுபாதிகம் பிரபுத்வம். எப்படின்னு கேட்டால், பிரதித ஹேதிபிகி ஹேதிபிகி, பிரதிதா பிரதிதான்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ், பிரபலமாக இருக்கக்கூடிய அல்லது மிகுதியாக இருக்கக்கூடிய. ஹேத்தின்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து சுடர், கொழுந்து விட்டு எரிய சுடர், இன்னொன்று ஆயுதம். ஹேத்தி பிகின்றது திருத்தியாருக்கு பகுவச்சனம். அந்த சுடர் விட்டு பிரகாசமாக இருக்கக்கூடியவைகளால் ஹேத்தி பிகி, ஹேத்தின ஆயுதங்கள், உம்முடைய பஞ்சாயுதங்களால். எப்பொழுதும் கேட்டால் பிரதிக்ஷணம், ஒரு ஒரு கணமும் ஒரு ஒரு க்ஷணமும். அதப்பரம் இனிமேல், ஏன்னா பரத சமர்ப்பிச்சாச்சு நிலப்படுறார். அதஹ பரம் சொன்னால் ஃப்ரம் நோவான் அப்படின்னு அர்த்தம். சோ அத்தப்பரம் பிரதிக்ஷணம் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி அனுபாதிகம் பிரபுத்வம் ரங்கதாமாதிஷு ததய. ஏன்னு சொன்ன அதுக்கு இப்ப முன்பாதி ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ்ய சம்ரக்ஷகே சதி அத்புத சதத்புத குண உததௌ குணாது குண குணோததௌ அயம் பரஹ இது சமர்ப்பிதா அப்படின்னு இது குட்டி அன்வயம். ஸ்ரீயா பரிபிரடே, பரிபிரடகன்னு சொன்னா பத்தின் அர்த்தம், நாதன். ஸ்ரீயனா ஸ்ரீனுடைய, ஷஷ்டி ஏகவச்சனம். பிராட்டியினுடைய பரிபிரடக எம்பெருமான். இது சதிசப்தமி, நீ இருக்கும்பொழுது, தொயி ஏறம் சதின் அர்த்தம் அது. நீ இவ்வாறு இருக்கும்பொழுது எப்படி முதல்ல இருக்க, பெரியபிராட்டிக்கு நீ மணவனாக இருக்கின்றாய். அப்படி நீ இருக்கும்பொழுது அதற்கு பிறகு ஸ்ருதஜனஸ்ய சம்ரக்ஷகே, உன்னை ஆசிரியத்தவர்களை நன்றாக காப்பாற்றக்கூடியவனாக நீ இருக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். இது சப்தமி ஏகவச்சனம். அதற்கு பிறகு சதத்புத குண உததி நீ உததௌனா இது சப்தமி, உததியினுடைய சப்தமி பக்தி. சத்து அத்புத, சத்துனா உயர்ந்த, அத்புதன ஆச்சரியமான அல்லது வாஸ்தவமாக இருக்கக்கூடியதை சத்து வச்சுக்கலாம். ஏன்னா பிற மதங்களில் குணங்களை ஒத்துண்டு அப்புறம் நிஷேதம் பண்ணுறேன், அப்படி இல்லாமல் எப்பயுமே சத்து. அப்போ நிச்சயமாக எப்பவும் இருக்கக்கூடிய அத்தமான அத்தியாச்சரியமான குணங்களுடைய சாகரம் நீ உததௌ அப்படின்னா சாகரமாக நீ இருக்கும்பொழுது. அது அந்த ஸ்லோகத்தில் குணோ ததா விதினு ஆயிடுச்சு, ஏன்னா ததௌ இதி ததா விதின்னு சந்தி அது. யாந்தா வாந்த தேசம் வந்து இது அது குணா குணோ ததா விதினாயிருது, குண ததௌ இதி. தொயி, தொயினா உன்னிடத்தில். அல்லது சதிசத்தியம், சதிசத்தமையாக பார்க்காம தொயி அயம் பரஹா சமர்ப்பிதா, உன்னிடத்தில் இந்த பரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. நீ எப்படிப்பட்டவனு கேட்டால் அதுக்கு விசேஷமா தொயி சப்தமி ஏகவச்சனமாக இருக்கிறதுனால எல்லாமே சப்தமி ஏகவச்சனமாக இருக்கு. ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ்ய சம்ரக்ஷகே சதத்புத குணாததௌ குணோததௌ தொயி அயம் பரஹா, இந்த பொறுப்பு. எந்த பொறுப்புன்னு சொன்னால் உன் திருமேனியை காக்கக்கூடிய பொறுப்பு. இதினா இவ்வாறு இந்த 20 ஸ்லோகம் மூலமா அழகா ஆச்சரியமா அனுபவிச்சார் இல்லையா, அத இந்த மாதிரி இந்த ரீதியில சமர்ப்பிதா பரஹ சமர்ப்பிதா, இது யுக்த பிரத்தியம். பரஹக்கு இது விசேஷமா ஆறுது அல்லது அதோடு அன்வயிக்கிறது பரஹ சமர்ப்பிதா. அதப்பரம் அதனால இனிமேல் அந்த சங்கதி கிடைக்கிறது. அப்பொழுது அன்வைத பார்த்தோம்னா ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ்த சம்ரக்ஷகே சதத்புத குணோததௌ த்வயி அயம் பரஹ இது சமர்ப்பிதா. அதப்பரம் பிரதிக்ஷணம் பிரதித ஹேதிபிஹி ஹேதிபிஹி அனுபாதிகம் பிரபுத்தும் ரங்கதாமாதிஷு பிரதய. ஸ்ரீய பரிபிரடே ஸ்ருதஜனஸ்த சம்ரக்ஷகே, பெரிய விராட்டுக்கு பத்தியாக இருக்கக்கூடியவனாய் இருக்கக்கூடியவனான உள்ளத்தில், மேலும் ஆசிரித ஜனங்களை நன்றாக காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய உள்ளத்தில், சதத்புத குணோததௌ எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய அல்லது உயர்ந்த குணங்களுடைய கல்யாண குணங்களுடைய சாகரமாக விளங்கக்கூடிய துவயி உன்னிடத்தில் அயம் பரஹா. பரஹா அயம்ன்றது இதம் சப்தம், பரஹா புல்லிங்க சப்தம், அதனால் அயம்னாச்சு. அயம் பரஹா இந்த பொறுப்பானது இதினா இவ்வாறு தஸ் சமர்ப்பிதாக சமர்ப்பிக்கப்பட்டது. இக்க பிரத்தியம் அதப்பரம் சொன்னால் இனிமேல் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. பிரதிக்ஷணம் பிரதித ஹேதிபிஹி ஒரு ஒரு க்ஷணமும் இனிமேல், அதாவது ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது, டிலே இருக்கக்கூடாது, ஒரு க்ஷணம் கூட இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி பிரதித ஹேதிபிகின்னு சொன்னால் நல்லா குவிந்து விட்டு பிரகாசமாக எரியக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஹேதிபிஹி. ஹேதிபிகின்றது ஆயுதங்கள், ஹேத்தின ஆயுதம், ஹேதிபிகினா ஆயுதங்களால் திருத்தியா பகவச்சனம். அந்த ஹேதிபிகிக்கு இது வந்து விசேஷனம். அவைகள் அவைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரதித்த ஹேதிபிகி ஹேதிபிகி அனுபாதிகம் பிரபுத்துவம் போட்டுண்டார். இயற்கையாகவே இருக்க அமைந்த அந்த உன்னுடைய ரங்கராஜ்யம், ராமராஜ்யம் மாதிரி ரங்கராஜ ராஜ்யம் வச்சுக்கலாம். அந்த ஆட்சியானது ரங்க தாமாதிஷம் போட்டுண்டார். ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லை, வேற எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து அடியன் செய்யக்கூடிய பரசமர்ப்பணம் அது இவ்வாறு நிறைவேறியது. அதனால் எல்லா இடங்களிலும் திருத்தலங்களிலும் திவ்ய கஷேத்திரங்களில் பிரதய பிரதயனா நீ அதை வளர செய்வாய், மேன்மேல் நல்லா இருக்க மாதிரி பண்ணுன்னு இந்த 21 பத்தியத்தில் நம்முடைய சுவாமி தேசிகன் ரங்கநாதனிடத்தில் அந்த பரசமர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த பத்தியத்தை அனுபவிச்சிருக்கார். மேற்கொண்டு 8 பத்தியம் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பயன்படுத்திக்கலாம்.